ஸ்பீக்கரா டவுன்லோட் பண்ணி வச்ச உன்ன நெஞ்சோட, என்ன நீ இன்ஸ்டால் பண்ணி வச்சா என்ன உன் கூட. டவுன்லோட் பண்ணி வச்ச உன்ன நெஞ்சோட, என்ன நீ இன்ஸ்டால் பண்ணி வச்சா என்ன உன் கூட. ஒனிடா டிவி போல இருந்த புள்ள உன்னால, எல்இடி மானிட்டரா எழுச்சு புட்ட உன்னால. ஸ்மாஷ்ல சிங்க் ஆகுமா, ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகுமா, சிங்கத்தோட சிங்காரி தான் நானும் நீயும் சேர்ந்து புட்டா. சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம சம்பா சம்பா சம்பா சம்பா.